ஸ்மதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ த்வயிரக்ஷதி ரக்ஷகைஃ கிமன்யைஃ த்வயிச ஆரக்ஷதி ரக்ஷகைஃ கிமன்யைஃ இதி நிச்சிததீ ஸ்ரயாமி நித்யம் ப்ரஹரே வேகபதி தடாஶ்ரயந் த்வாம் த்வயிரக்ஷதி ரக்ஷகைஃ கிமன்யைஃ த்வயிச ஆரக்ஷதி ரக்ஷகைஃ கிமன்யைஃ இதி நிச்சிததீ ஸ்ரயாமி நித்யம் ப்ரஹரே வேகவதி தடாஶ்ரயந் த்வாம். ஸ்ரீ ராமாஸ்ரீகாஷ்டகம் 8வது பத்தியம். இந்த பத்தியத்துடைய அர்த்தத்தை விஞ்ஞாபிக்கும் பொழுது அடியனுக்கு ஒரு ஸ்மிருதி ஏற்படுறது. அதை விஞ்ஞாபித்துவிட்டு மேற்கொண்டு அர்த்தத்தை விஞ்ஞாபிக்கிறேன். 2005 அல்லது 2006 நினைக்கிறேன். அடியன் வந்து ரொம்ப லேட்டாக தான் சம்பிரதாய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். 2005 அல்லது 2006 ஹைதராபாத்தில் வாசம் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிது. அப்போ அடியனுடைய மென்டர் ஸ்ரீ ஓவே இஎஸ் முகுந்தாச்சாரியார் சுவாமி அவரிடத்துல தான் ஸ்தோத்திர பாடங்கள்லாம் முறையாக, சின்ன வயசில் ஏதோ ஒன்று காதில் விழுந்து கற்றுண்டா கூட முறையாக அவர்கிட்ட தான் ஸ்தோத்திர பாடம் கற்றுக்க ஆரம்பித்தப்போ இந்த பத்தியத்தை அந்த சுவாமி தான் அடியனுக்கு சொல்லிக் கொடுத்தார். அப்போ ரொம்ப அனுபூதி மிக்கவர், ரொம்ப அனுபவங்கள் நிறைய நிறைந்த சுவாமி. அவர் இந்த பத்தியத்துக்கெல்லாம் அர்த்தமும் சொல்லி அப்போ ரொம்ப அழகாக மனசில் பதிகிற மாதிரி சொல்லிக் கொடுத்தது இப்போ தான் போல இருக்கு. அது ஆகிப்போச்சு, ஒரு 18 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு, 18 வருஷம் நினைக்கிறேன். அது மகாவிஸ்வாசத்தை ரொம்ப இயல்பாக ப்ராக்டிக்கலாக கடைபிடித்து இருக்கக்கூடியவர் இந்த சுவாமி. அதற்காகவும் அவரை ஸ்மரிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த பத்தியம் அப்படிப்பட்ட பத்தியம், துவையை ரக்ஷத்தை ரக்ஷக்கைகி கிமன்யைகின்ற பத்தியமானது ஒரு மகாவிஸ்வாசத்தினுடைய ஒரு வெளிப்பாடு, அந்த பாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய பத்தியம். வெத்திரேக்கம் கொடுக்கிறார், அன்பைய வெத்திரேக்கம் கொடுக்கிறார். பகவானே, நீ வந்து நிச்சயமாக என்னை காப்பாற்றுவ என்ற எண்ணமானது எனக்கு மிகுதியாக இருக்கின்றது. நீ மட்டுமே என்னை காப்பாற்றுவதற்கு போறும், நீ என்னை காப்பாற்றுவாய். ஏன் அப்படின்னா, நீ காப்பாற்ற வேண்டும் என்று சங்கல்பித்து விட்டால் வேறு ரட்சகர்கள் லோகத்தில் வேற இவாளாக இருக்காலும் அவர்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா எல்லா உள்ளத்தில் பயத்தை கொண்டவர்கள், பீஷாஸ்மாத் வாத பவத்தின்னு சுற்றி சொல்கிற மாதிரி பகவானத்தில் இருக்கக்கூடிய பயத்தினால்தான் அந்தந்த தெய்வத்தைகள்லாம் காரியம் பண்ணிட்டுருக்கா. ஸோ அவர்களே பயத்தை உடையவர்களாக இருக்கும்போது எனக்கு ஒரு அபயம்னு அவளிடத்தில் போனோன்னா, நீயே காப்பாற்றுவேன் என்று சங்கல்பம் செய்துவிட்டால் அவரிடத்துல போக வேண்டிய அவசியம் இல்லை முதல்ல. அல்லது நீ காப்பாற்றுவன் சங்கல்பிக்கலை அப்படின்னு சொன்னா அப்பையும் அவரிடத்துல போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீயே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிதான் இருக்கிறதுலயே த ஹையஸ்ட் சர்வரக்ஷகன் நீ தான். நீ கைவிட்டினா அவரிடத்துல போய் நான் அவ காலை பிடிக்கிறது வீண். ஏன்னா உன்னை மீறி அவர்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நீ பண்ணுவேன்னு தீர்மானம் பண்ணிட்டேன்னா அவர்களால் என்ன பயன், ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீயே டைரெக்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்ட இல்லையா. ஸோ அது மாதிரி நீ காக்கும்போது மற்ற காப்பவர்கள் மற்ற தெய்வத்தைகளால் என்ன பயன், அல்லது நீ காக்காமல் இருக்கும்பொழுது என்ன பயன், அவர்களை சென்று அடைவதில் என்ன பயன் அப்படின்னு கேட்குறார். எப்பயுமே வெறும் சம்ஸ்கிருதமாக சொல்லிகிட்டு இருக்கோம், அர்த்தங்கள்லாம் எவ்வளோ ட்ரையாக இருக்குன்னு தெரியல கேட்குறவர்களுக்கு. ஒரு கதை இப்போ சமீபத்தில் நேத்துக்கு முன்னேரத்தை கேட்டேன், ஹிந்தியில் கேட்டேன், சுமாராக புரிஞ்சுட்டேன், அதை விஞ்ஞாபிக்கிறேன். ஒரு குருஜி அவர் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தா, ஒரு போட் கங்கையை கடந்து போகிறது போல இருக்கு. ஒரு சாது ஒரு பக்தர் இதில் இருக்கார், மிச்ச லோகிகாலெலாம் போயின்ட்டுருக்கா. திடீர்னு ஜலம் உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு, எப்படியோ ஒரு ஓட்டை போட்டு ஜலம் வர ஆரம்பிச்சிருக்கு. உள்ளே வந்தால் நாவிகன் அந்த படகோட்டி சொல்கிறாங்கிட்டையும் எல்லாம் வந்து தயாராக இருங்கோ, குதிச்சு யாரெல்லாம் நீச்சல் தெரியுமோ குதிச்சு தப்பிக்க ட்ரை பண்ணுங்கோ, படகுக்குள்ளே ஜலம் வந்துட்டு படகு முழுக போகுது அப்படின்னு சொல்கிறான். அப்போ இதை கேட்டுட்டு இந்த சாது இருக்காருன்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய கமெண்டெல்லாம் வச்சுட்டப்பார் இல்லையா, வெளிலேருந்து ஜலத்தை முண்டு போட்டுக்குள்ளே கொட்டினாராம். வெளிலேருந்து ஜலத்தை முண்டு முண்டு போட்டில் கொட்டுறாராம். கொஞ்ச நேரம் ஆச்சா திடீர்னு என்ன மாயந்திரியில் படகு வந்து அந்த ஜலம் வரது நின்று போய் படகு ஸ்டெபிலைஸ் ஆகிடுது. படகு ஸ்டெபிலைஸ் ஆனோடனே திருப்பி அந்த போட்மேன் சொன்னோன்னா, பயப்படாதீங்க இப்போ நிலைமை மாறி போயிடுது, இந்த மாதிரி வந்து நம்ம வந்த ஆபத்து போன மாதிரி தெரியுது, ஜலமானது என்னமோ ஆச்சரியத்தில் திரும்பி வெளில போகிறது, நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம், யாரையும் குதிக்க வேண்டாம், அப்படியே இறங்குனாராம். அப்போ இந்த சாது என்ன பண்ணாங்க, உள்ள கஜில் எடுத்து வெளில கொட்டினாராம். உள்ள என்ன ஜலம் இருக்கோ அதை எடுத்து வெளில கொட்டினாராம். இந்த போட் மேனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன சுவாமிஜி நீங்க மாதிரி விசித்திரமா இருக்கு, ரிவர்ஸ்ல பண்றல நீங்க அப்படின்னு சொன்னா. அதுக்கு அவர் சொன்னாதான், வேறப்ப நீ எப்ப போட்டு முழுக போறதுன்னு சொல்லியும் அது பகவானுடைய சங்கல்பமா நான் எடுத்துட்டேன். ஸோ அவன் சங்கல்பம் பிரகாரம் நடக்க போறதுன்னா நாம அதை அனுசரிச்சு நடக்கணும். ஏன்னா அவன் சங்கல்பிச்சுட்டானா அதை மீறி நடக்க முடியுமாண்ணா? இந்த இடத்துல உயிர் போகணும்னா நாமளே அவனை ஃபெசிலிட்டேட் பண்ணுவோமே, அவனோட சங்கல்பத்துக்கு நாம ஒரு உபகாரம் பண்ணுவோமே. தேவையில்லைன்னா கூட ஜலத்தை எடுத்து இன்னும் போட்டில் கூட்டினேன், எப்ப வந்து அவன் திருப்பி காப்பாத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டானோ திருப்பி அந்த காரியத்துக்கும் நாம அவன் அனுகுணமா அவனுக்கு அனுகுணமா அவனுக்கு அனுசரணம் நடக்கணுமே தவிர, நாம தான் நம்மளுடைய சொந்தமான அந்த வில் நம்மளுடைய அந்த சங்கல்பத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு கதை ரொம்ப அற்புதமா இருந்தது. அது இப்ப சந்தர்ப்பத்துக்கு யூஸ் ஆகுது இப்போ. ஸோ அது மாதிரி ஒரு விசுவாசம் பகவான் இடத்துல அவன் காப்பாற்றுவான், அவ்வளவுதான், அப்படியே கிடக்கணும். சொல்லியாச்சு ஒன்னும் நடக்கலையே, சரி வேற எங்கேயாவது பார்க்கலாமா அப்படின்னா மகா விசுவாசத்துக்கு ஒரு இது ஏற்பட்டு தொய்வு ஏற்படுறது. இதான் இதனுடைய திரண்ட அர்த்தம். இப்படிப்பட்ட ஒரு புத்தியை எனக்கு எப்போதும் நீ அளிக்க வேண்டும் அப்படின்னு, அல்லது இப்படிப்பட்ட புத்தியை உடைய அடியேன் உன்னை எப்போதும் நிரந்தரமாக அடைகின்றேன் அடைய வேண்டும் அப்படின்னு வச்சுக்கலாம் அர்த்தத்தை. ஸோ ஸ்ரயாமி நிருஹரே, ஸ்ரயாமி நிருஹரேன நிஜிம்மனே, நிரு சப்தமானது நரனை குறிக்கின்றது, அந்த ஹரின்ற சப்தமானது சிங்கத்தை குறிக்கின்றது. நிருஹரிஹி நிருஹரிஹி சப்தம், அதனுடைய சம்போதனம் வந்து நிருஹரே. ஸோ நிருஹரே நிசிங்க பெருமானே, ஸ்ரயாமி ஆஸ்ரயாமி அடைகின்றேன் எப்போதும் கேட்டால், நித்தியம் ஸ்ரயாமி உன்னை எப்போதும் நான் அடைகின்றேன் அடையுமாறு நீ செய்ய வேண்டும். நீ எங்கிருக்கின்றாய், நீயே ஒரு இடத்தை ஆசிரியத்திருக்கின்றாய் இப்போ. அதான் அதுல வந்து சுவாரஸ்யம், அந்த பதியத்தோட சுவாரஸ்யம், வேகவதி தடாஸ்ரயம் துவாம் அகம் ஸ்ரயாமி அப்படிங்கிற வேகவதி தடம், வேகவதி நதிக்கரையை உறைவிடமாக கொண்ட உன்னை உறைவிடமாக நான் பற்றுகின்றேன் நான் அடைகின்றேன் ஒரு அழகான சமத்காரமான அந்த பாவத்தை சமத்காரமாக வெளிப்படுத்துறார். எப்படிப்பட்ட நான் உன்னை எப்போதும் அடைகின்றவனாக இருக்கின்றேன் அப்படின்னு கேட்டால், நிச்சித தீஹி ஸ்தித தீஹி ஸ்திர தீஹி. நிச்சித்தன்னா உறுதியான அர்த்தம், தீன புத்தி எண்ணம், உறுதியான எண்ணத்தை கொண்ட அடியேன் வேகவதி நதிக்கரை உறைவிடமாக கொண்ட உன்னை எப்போதும் அடைகின்றேன். என்ன உறுதியான புத்தியை நீர் அடைந்தேர் அப்படின்னு கேட்டா, தொயி ரக்ஷதி ரக்ஷகைஹி தொயி ரக்ஷதி அந்நேகி ரக்ஷகைஹி கிம் தொயி அரக்ஷதி ச அந்நேகி ரக்ஷகைஹி கிம் இது நிஷித்ததீஹி தொயி. இதுவும் சதிசப்தமி, அந்த ஒரு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அப்படி தொடர்ந்து சொல்றது, ரெண்டு இதை சேர்க்கச்சு. படித்து கொண்டிருக்கக்கூடிய ராமன் தொலைக்காட்சியை பார்த்தான் அந்த மாதிரி சொல்லக்கூடியது, அல்லது என்ன பண்ணுவாங்க பிரிப்போம், ராமன் படித்துக் கொண்டிருக்கின்றான் அப்படி இருக்கக்கூடிய அவன் தொலைக்காட்சியும் பார்க்கின்றான் இவ்வளவு சொல்லணும். அதுக்கு மேல படித்துக் கொண்டிருக்கும் ராமன் தொலைக்காட்சி பார்க்கின்றான், அல்லது தொலைக்காட்சி பார்க்கும் ராமன் படித்துக் கொண்டிருக்கின்றான், இந்த மாதிரி சொல்லச்சு சத்தியபதி. அப்போ துவயி ரக்ஷதி துவம் சப்தம், யுஷ்மத் சப்தம் சொல்றீங்க, யுஷ்மத்துக்கு துவம் யுவாம் யூயம், அந்த துவம்னுடைய சப்தமி ஏகவசம் தான் துவயி. ரக்ஷதி, இந்த ரக்ஷத்தின்றது கிரியாபதம் கிடையாது, ஏன்னா ரக்ஷதி ரக்ஷதக ரக்ஷந்தி ஆக்சுவலா லட்டுல காரத்தில் ரக்ஷதாத்து போகும், ஆனால் இந்த இடத்துல ரக்ஷன் அப்படின்னு சத்ரு பிரத்தியம், அது அதனுடைய சதி சப்தமி ரக்ஷதி ஏழாம் வேற்றுமை. ஸோ தொய் ரக்ஷத்தினா நீ காக்கும் போது அன்ற அர்த்தத்தை கொடுக்கறது, தொய் ரக்ஷதி சதின்னு சொல்வா நீ காக்கும் போது. அந்நேகி ரக்ஷகைஹி கிம், அந்நகன வேறு ஒருவன், அந்நேகின வேறு ஒரு மற்றவர்களால் அர்த்தம், ரக்ஷகைகின்னு சொன்னால் காப்பவர்களால், ஸோ மற்ற காப்பவர்களால் தேவதைகளால் அல்லது மனுஷாக்களும் இருந்துட்டு போட்டோம், வேற யாராக இருந்தாலும் சரி, தேவர்களே சொல்லிட்டா மனுஷால சொல்ல அவசியம் இல்லை, இருந்தாலும் ஒன்று சேர்த்துக்கலாம். கிம் கிம்னா தேன கிம் அப்படின்னு கேட்பா, அதனால என்ன இப்போ, அதனால அவர்களால் என்ன பயன் இப்போ. அதே மாதிரி தொயிச்ச அரக்ஷதி அல்லது தொயி அரக்ஷதிச்ச, அதே மாதிரி அரக்ஷன் ஆகும், ரக்ஷன்ற ஃபார்ம் வந்து அரக்ஷன் வச்சுக்கணும், அரக்ஷதி காக்காத பொழுது. மேலும் நீ காக்காமல் இருக்கும் போதும் அந்நேகி ரக்ஷகைகிக்கும் மற்ற காப்பவர்களால் என்ன பிரயோஜனம் இதி என்று, இப்படிப்பட்ட ஒரு நிச்சயமான புத்தி, இந்த நிச்சயமான புத்தி உறுதியான புத்தியை உடைய அடியேன் இந்த வேகவதி தடத்தை ஆசிரியமாக உடைய உண்மை ஒரவிடமாக உடைய இருக்கக்கூடிய உண்மை அடியேன் பற்றுகின்றேன் எப்பொழுதும். இதான் இதற்கு தாற்பயம். தொயி ரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்னேகி பத்தியம் அன்வைத்த பார்த்தோம்னா, நிருஹரே தொயி ரக்ஷதி அந்நேகி ரக்ஷகைஹி கிம் துயி அரக்ஷதி ச அந்நேகி ரக்ஷகை கிம் இதி நிச்சித தேகி வேகவதி தட ஆசிரயம் துவாம் நித்யம் ஷயாமி. சந்தி குயிக்கா பார்க்கறது அந்த கிம் அந்நேகி, இது சந்தி கிடையாது வெறும் சையோகம் தான், கிம் அந்நேகி ஆயிடுது. ச அரக்ஷதி சாரக்ஷதின் ஆயிடுது ரெண்டாவது பாதத்தில். மறுபடியும் கிம் அந்நேகி கிம் அந்நேகி சந்தி கிடையாது. நிச்சித தீஹின்றது ஒரே பதம், நிச்சிதமான அந்த தீ நிச்சிதமாக இடத்துல இருக்கோ அவன் அர்த்தம் அதுக்கு. அப்புறம் வேகவதி தட ஆசிரயம், வேகவதி தட ஆசிரயம் துவாம், அவ்வளோதான் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இது வந்து காமாசிகாசிரத்தில் எட்டாவது பத்தியத்துடைய அர்த்தம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேஷ்காயமா.